லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதேக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யாஸ்தஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரம். சர்வேபியா நமஸ்காரம். ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு 13வது சூர்ணிக்கையை நம்ம பார்க்கலாம். குஷிக்க சுத கதித்த நவ விவித கதா. குஷிக சுத கதித நவ விவித கதா. குஷிக சுதன் கௌஷிகன்னா இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் குஷிக சுத கதித கதித்தன்னா இந்த இடத்துல பாவேக்த பிரத்யம். ஏன்னா வார்த்தை ஒட்டணும் இல்லையோ, அதுக்காக முதல்லயே சொல்லிடுறேன். அந்த கதையால விதித்த அறியப்பட்ட நவ நூத்தனமான விலட்சணமா இருக்கக்கூடிய அளவுல விவித கதா நானா பிரகாரங்களா இருக்கக்கூடிய திரிசங்கு சுனச்சேபன் இவர்களுடைய கதையை கேட்டு அதன் மூலமாக பாக்கியத்தை பெற்றவனே ராமா அப்படின்னு அர்த்தம். விஸ்வாமித்திரருடைய கதையை கேட்டார் சுவாமி தேசிகன். இங்க இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார். கங்கா மகாத்மியமாச்சு, அகல்யா சாப விமோச்சனமாச்சு. அங்கிருந்து அகல்யா சாப விமோச்சனம் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து கிளம்பி மிதிலா நகரத்துக்கு வரா. மிதிலா நகரத்தை நுழைகிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்கிறதா இந்த சூர்ணிக்கையிலிருந்து தெரிகிறது. வால்மீகி எடுத்திருக்காரு சதானந்தருடைய ஆசிரமம். இந்த சதானந்தர் இந்த குழந்தைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். சதானந்தருடைய ஆசிரமத்துக்கு போறா, அங்க போய் தங்குறா. ஜனக மகாராஜா யாகம் பண்றார். ஊருக்குள்ள பண்ண மாட்டா, ஊருக்கு வெளியில பண்ணுவா. அந்த யாகம் பண்ற இடத்துக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் ரொம்ப கிட்டதான் இருக்கு. சதானந்தர் இந்த குழந்தைகள்லாம் ஆயிட்டு வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். சதானந்தர் விஸ்வாமித்திரர் இந்த குழந்தைகளை பார்த்து சொல்றார், விஸ்வாமித்திரர் கதைகள்லாம் சொன்ன கதைகள்லாம் கேட்டீங்களே, விஸ்வாமித்திரர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அந்த குழந்தைங்க கிட்ட. சுவாமி தேசிகனே இதை சொல்றார், குஷிக சுத கதித நவ விவித கதா. அதாவது விஸ்வாமித்திரராலே சொல்லப்பட்ட கங்கா அவதரணம் போன்ற கதைகள் எல்லாத்தையும் பெருமாள் கேட்டுண்டார் இல்லையா. அந்த பெருமாள் கேட்டுண்ட அந்த விஷயத்த விஸ்வாமித்திரர் சொன்னாரோ இல்லையோ, இப்ப விஸ்வாமித்திரருடைய பிரபாவத்தை சதானந்தர் சொல்லி கேட்கிறார் பெருமாள். விஸ்வாமித்திர ரிஷி எப்பேற்பட்ட மகரிஷி அப்படின்னு ராமன் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. விஸ்வாமித்திரர் விஷயமாக சதானந்தர் சொல்ல பலவிதமான உபாக்கியானங்களை கேட்டி தெரிந்து கொண்டவனே ராமா அப்படின்னு, ஜெய ஜெய உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார். திரிசங்கு சொர்க்கம் சுனச்சேபனை காப்பாத்தினது இது மாதிரியான விஷயங்கள். இதுக்கு டெம்பரே ஆண்டவன் ஒரு உரை எழுதியிருக்கார். அதுல விஸ்வாமித்திரரே சொன்ன கதைகள்னு சொல்லிட்டு 9 கதைகள் இருக்கு. இப்போ இதுல வந்து நமக்கு தெரிஞ்சு ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் சொன்னதுன்னு பார்த்தால், பிரசித்தமா இன்னைக்கு கங்கா அவதரணம் இருக்கு, அகல்யா சாப விமோச்சனம் இருக்கு, இன்னும் சில கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காள். ஆனால் இது களமடைஞ்சு பார்த்தால் ஸ்தான்வாசிரமத்துல மன்மதனை எரிச்சது, கங்கையை தாண்டப்ப சரயு நதியுடைய கதை, விருத்ரவதம் அதாவது தாட்டகைன்ற யக்ஷினி அகஸ்தியரிடத்துல எப்படி அபச்சாரப்பட்டால், சுகேது அவளுடைய ஆத்துக்கார பேர் சுனந்தன் இது மாதிரியா சொல்றார், வாமனாவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கார், சித்தாசிரமத்திலிருந்து புறப்படும் பொழுது ஜனக தனுகு அப்படின்னு அவருடைய பிரபாவம், சோனா நதி கரையில கௌசிகருடைய சொந்த கதையே இருக்கு, கங்கா தீரத்துல பாகீரதி கதை, அதுல பார்த்தால் பார்வதிக்கு குகன் அதாவது சுப்பிரமணிய பெருமாள் எப்படி பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு, சகரபுத்திரர்களுடைய கதை, ஜான்னவி நதிய தாண்டின பிறகு விசாலா நகரத்தினுடைய க்ஷீராப்தி மதனம் எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அமிர்தம் கிடைச்சது எப்படின்னு, திதி தபஸ் சுமத்ரி அப்படின்ற இக்ஷுவாக்கு வம்சத்து அரசர்களுடைய கதை, கௌதமாசிரமத்துல அகல்யா சாப விமோச்சனம், இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான், இவ்வளவு கதை சொல்லிட்டு வந்தா நடந்து போற களைப்பே தெரியவே தெரியாது குழந்தைகளுக்கு, எப்படி குழந்தைகளை அழிச்சுட்டு போகணும்ன்றத விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றான் காளிதாசன். அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல விஸ்வாமித்திரருடைய பிரபாவத்தை சதானந்தர் சொல்றார், நாதிக்ராந்தம் முனி சிரேஷ்ட யத்கர்த்தவ்யம் கிருதம் மயா சங்கதா முனினா பத்னி பார்கவே நவே ரேணுகா, செய்ய வேண்டியதை தவற மாட்டேன் நானு, செய்ய வேண்டியதெல்லாம் எத் கர்த்தவ்யம் கிருதம் மயா, அப்பாவும் அம்மாவும் சேர்த்து வச்சுட்டேன், இந்த சதானந்தர்ன்றவர் அகல்யைக்கும் கௌதமருக்கும் பிறந்த பிள்ளை, அப்பா அம்மாவை சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்ற, எப்படி பார்கவரோட ரேணுகா காந்தி ரேணுகா பத்னி அவள் பார்கவருடைய பத்னி சேர்ந்தாலோ ரேணுகா தேவி அது மாதிரி சேர்த்துட்டாராம், ஒரு தகராறும் இல்லைன்னு. அப்ப அந்த அளவுக்கு சதானந்தருக்கு ஒரு ஆசை அப்பா அம்மா சேர்ந்துட்டான்னு, விஸ்வாமித்திரர் சொல்ல கேட்டு ஆனந்தப்பட்டு விஸ்வாமித்திரருடைய பெருமைகள் எல்லாத்தையும் பேசுறார். இந்த இடத்துல பெருமாள் திருமொழியில ஆழ்வார் சாதிக்கிறார், செவ்வரி நற்கரு நெருங்கன் சீதை காகி சினவிடையோன் சிலை இருத்து மழுவாளேந்தி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை தெவ்வரிஞ்சி நெடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் எவ்வரி வெஞ்சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே. குலசேகர ஆழ்வார் அற்புதமா அனுபவிக்கிறார் இந்த விஷயத்தை. அப்படி வால்மீகி பகவான் மேல சொல்லிக் கொண்டு போகும்பொழுது வசிஷ்டா விஸ்வாமித்திரருடைய கதையை சதானந்தர் சொல்றார், வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு விஸ்வாமித்திரர் போறார், அவர் ராஜாவா இருந்தப்போ வேட்டையாடுறதுக்காக போற சமயத்துல வசிஷ்டருடைய ஆசிரமம் வந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போறார், வசிஷ்டஸ்ய ஆசிரம பதம் நானா விருட்ச சமாகுலம் பிரசாந்த ஹரிணா கீர்ணம் த்விஜசங்க நிஷேவிதம். அவ்வளவு அழகா இருக்கு வால்மீகி வர்ணிக்கிறார் இந்த இடத்துல, பிரம்ம ரிஷி கணசங்கீர்ணம் தேவ ரிஷி கணசேவிதம், பிரம்ம ரிஷி பரமாத்மா பத்தி பிரம்மத்தை அறிந்தவர்கள் எல்லாம் பிராமணோத்தமர்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் நிறைஞ்சி இருக்கா அந்த வசிஷ்டாசிரமத்துல, நாரதர் தும்புரு முதலான மகரிஷிகள் எல்லாம் இருக்கா, ரிஷிபிகி வாழக்கில்லேஹி ஜபஹோம பராயணேஹி, வாழக்கில்லியர்கள்லாம் இருக்கா நிறைய பேர் அந்த இடத்துல, அவர்கள் எல்லாமும் அற்புதமான ரிஷிகள். பலமூலாசனைஹி தாந்தைஹி ஜிததோக்ஷைஹி ஜிதேந்திரியைஹி எல்லாம் வர்ணிக்கிறார். சீர்ண பர்ண சனேர் ததா அப்பக்ஷா வாயு பக்ஷாகான்னு காற்றை உண்டவர்கள் நீரை உண்டவர்கள் எப்படி பாருங்க, மரத்திலிருந்து பொறுத்து அந்த இலைய தின்னால் அந்த மரத்துக்கு வலிக்குமேனு அதை கூட மரத்தினுடைய ஹிம்சையா நினைச்சு கீழே விழுந்து காஞ்சி தானா கீழே விழுந்த சரக தின்னக்கூடிய இலைகள் சரக தின்னக்கூடிய சரக இலைகளை தின்னக்கூடிய அந்த ரிஷிகள்லாம் கூட அங்க இருந்தாலாம். வாழக்கில்லேகி வாழக்கில்லியால்னு சில ரிஷிகள் அவெல்லாம் சூரியோதயத்துக்கு முன்னாடி அர்க்கியம் விடுறதுக்காக ஏற்பட்ட ரிஷிகள், ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டியா இருப்பாங்க அந்த ரிஷிகள்லாம். கதைகள் வாசிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். புராணத்துல வாழக்கில்லியர்களை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கா. அதுவும் எப்படி நரசிம்மபிரியாலே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்தது, ஏபிஎன் சுவாமி ரொம்ப அழகா எழுதியிருந்தார் வாழக்கில்லியர்களும் கருட பகவானும் அப்படின்னு ஒரு கதை வந்தது. அந்த அளவுக்கு வசிஷ்டர்கிட்ட அவெல்லாம் சாஸ்திரம் வாசிக்கிறதுக்காக வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்காளாம் அவெல்லாம். அந்நேகி வைகானசைகி சைவ சமந்தாத்து உபசோபித்தம் சில வைகானச அர்ச்சகர்கள்லாம் வந்திருக்காருன்னு இப்ப வால்மீகியே சொல்றார். அந்த அர்ச்சகர்களான ரிஷிகள்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வசிஷ்டாசிரமம் அது. விஸ்வாமித்திரர் வந்த உடனே கௌசிகன் வந்த உடனே கௌசிகனுக்கு அர்க்கபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் கொடுக்கிறார், சாப்பிடறதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ற ஏற்பாடு பண்றேன் வாங்க உள்ள அப்படின்றார். சைன்யத்தெல்லாம் வாசல்லையே நிக்க வச்சுட்டு விஸ்வாமித்திரர் உள்ள போறார். ஏன் சைன்யத்தெல்லாம் வாசல்லையே நிக்க வச்சுட்டு உள்ள வரலாமே அப்படின்றார். இந்த ராஜா தான் வரேன், இந்த ரிஷிகிட்ட இன்னும் இருக்க போறது என்ன, அதிக அதிகபட்சம் ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு கொடுக்க போறார் அவ்வளவுதானே, இல்ல எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆப்பிள் இருக்கும், அதை தவிர வேற என்ன இருக்க போறது இந்த ரிஷிகிட்டன்னு பார்க்கிறார். என் சைன்யம் எல்லாம் எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான சைன்யங்கள் இருக்கு, அவெல்லாம் வாசல்லயே நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன், என்னவோ சீக்கிரம் அனுப்பிச்சிடலாம் நான் போறேன். ஏன் எல்லாருக்கும் நான் வந்து போஜனம் மத்தியான போஜனம் இங்கேயே ஆகட்டும், ததியாராதனை பண்றவன் உம்மிடத்துல என்ன இருக்க போறதுன்னு. உடனே அவர் சொல்றான், போஜனேன மகரு மகாருகேன சத்காரம் சம்விதத்வமே. எப்படி இருக்கணும் தெரியுமா, நீங்களா எனக்கு பண்ண போறீங்க சரியானா, நேர பின்னாடி ஆயிடுச்சுன்னு போறாராம், காமதேனு கட்டப்பட்டிருக்கா, பசுக்கள் கூட்டங்கள்லாம் நிறைய கட்டப்பட்டிருக்கு, அந்த சபலே அப்படின்னு ஒரு சபலான்னு ஒரு மாடு, அது காமதேனுடைய வம்சத்தை சேர்ந்த மாடு. ஏகி ஏகி சபலே க்ஷிப்ரம், அந்த சபலைய கூப்பிடுறார், ஏ சபலா இங்க வா, இத்தனை பேர் வந்திருக்கா, மொத்த பேருக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு ததையாராதனை தயார் பண்ணுன்ற, போஜனேன மகாருகேன சத்காரம் சம்விதத்வமே, சத்காரம் பண்ணு சீக்கிரம் பண்ணு. பார்க்கிறார் விஸ்வாமித்திரர், என்ன ஆச்சரியம் இது, என்ன ஆச்சரியம், காத்தியம் லேக்கியம் சோஷியம் பேயம் நாலு விதமா பண்ற, மென்னு சாப்பிடுறது கடிச்சு சாப்பிடுறது விழுங்கி சாப்பிடுறது எல்லா விதமாவும் ததியாராதனை தயாராயிட்டு, ரசேன அண்ணேன பானேன லேக்கிய சோஷியேன சங்கீதம் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு அந்த மாடு பார்த்தார். இந்த மாட்டை எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேக்குறா விஸ்வாமித்திரர். இவரை பார்த்து, இந்த மாடை எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஆயிடுச்சுன்னு போறேன், இந்த மாட்டை போய் யாராவது தருவாளா, எனக்கு கீர்த்தி ஆத்மவத்தோ யதா, என்னுடைய புகழ் என்னுடைய ஆத்மவத்து எல்லாமே இந்த மாடு தானே, இதை போய் கேக்குறியே, இதெல்லாம் வந்து சாஸ்வதி சபலா மக்கியம் கீர்த்தி ஆத்மவத்தோ யதா, அதனால இதெல்லாம் என்னால் தர முடியாது. தர முடியாதா, எப்படி தர முடியாதுன்னு சொல்லுவார். அப்போ உம்மை ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி எனக்கு வேணும், அப்ப நீ கூட்டு போ, என்னால முடியாது, உனக்கு வந்தா நீ கூட்டு போ. சரி கூட்டு போற தயாராயிட்டார் விஸ்வாமித்திரர். போய் சைன்யத்தெல்லாம் கூப்பிட்டார், காமதேனுவை பிடிச்சு இழுக்கிறார். காமதேனு வந்து விஸ்வாமித்திரர் வசிஷ்டத்தை பிரார்த்திக்கிறது, என்ன அனுப்பிட்டே இல்ல அவர்கிட்ட, அதெல்லாம் அனுப்பலாம் இல்ல, அவன் ராஜா நான் சாதாரண முனிவர், ரெண்டு பேரும் சண்டை போட்டா ரொம்ப கஷ்டம், அதனால முடியாது, நான் பாத்துக்கிறேன் ஒரு கை நீங்க விடுங்க அப்படின்றது காமதேனு. மற்ற சைன்யத்தையும் துவம்சம் பண்ணிச்சு. இங்கேந்து போனாரு புத்திரனிடத்துல கொண்டு போய் ராஜ்யத்தை கொடுத்தாரு. ராமாயணத்துல மட்டும்தான் சொல்றதுக்கு 100 புத்திரர் இருக்காரு விஸ்வாமித்திரர். சபுத்திரம் ஏகம் ராஜ்யாய பாலயேதி நியுஜ்ஜ. விஸ்வாமித்திரர் முனிவர் ஆன பிறகு இல்ல, கௌசிகனா இருக்கும்போது ஒரு புத்திரன்ட ராஜ்யத்தை கொடுத்தார், மொத்தத்தையும் பாத்துக்க சொன்னார். பாத்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறார். மகாதேவனை குறிச்சு சிவனை குறிச்சு தபஸ் பண்றார், எப்பேற்பட்ட கடினமா தபஸ் பண்றார். தபஸ் பண்ணால் சிவபெருமான் வரா, எங்கேயாவது எதையாவது ஏடாகூடமா கேட்டு போறாரோன்னு பயம் சிவபெருமானுக்கு. வசிஷ்டரை காட்டிலும் ஞானி ஆகணும்ட்டாருனா திடீர்னு, இல்ல காமதேனு காட்டிலும் வசந்த மாடு எனக்கு போகணும்ட்டாருனா, அதெல்லாம் கஷ்டம் இல்லையா. எனக்கு எல்லா விதமான அஸ்திர சஸ்திரங்களையும் கொடுங்க, நான் அந்த காமதேனுவையும் விஸ்வாமித்த வசிஷ்டரையும் ஜெயிக்கணும்ன்றாரு. அவர் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னார், எல்லாத்தையும் கொடுக்குறேன். சரி பார்த்தார், நேர போனார். ஆக்னேயாஸ்திரம், பாசுபாஸ்திரம், ஜந்திராஸ்திரம், இசிகாஸ்திரம், மானவாஸ்திரம், இது அத்தனையும் கொடுத்தாரோ, எல்லாத்தையும் போடுறார் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மேல. வசிஷ்டர் உள்ள போனார், கடகடன்னு ஒரு மூங்கில் கும்பு எடுத்துட்டு வந்து வச்சார். வச்ச உடனே எல்லா சிஷ்யர்களையும் கூட்டார், எல்லா மிருகங்களையும் கூட்டார். இது பக்கத்துல நில்லுனார், தான் பண்ண காயத்ரி மொத்தத்தையும் கொண்டு போய் ஆவாகனம் பண்ணி அந்த கொம்புல வச்சார். ஒன்னும் வரவே இல்லை. எந்த அஸ்திரங்கள் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன அஸ்திரங்கள்லாம் சொன்னோம், அந்த அஸ்திரங்கள்லாம் எதுவும் கிட்ட நெருங்கவே முடியல. பார்த்தார், எல்லாம் போச்சு. பார்த்தாரா விஸ்வாமித்திர, என்ன ஆச்சரியமா இருக்கு, ஒரு அஸ்திரமும் ஒன்னும் பண்ண முடியல. பிரம்மாஸ்திரத்தையே விட்டு பார்த்தேன், அதனால கூட ஒன்னும் பண்ண முடியல. திக்பலம், சத்திரிய பலம், பிரம்ம தேஜோ பலம், பலம் எல்லாத்தையும் திக்பலம் இழந்தாச்சு, சத்திரிய பலத்தை இழந்தாச்சு, பிரம்ம தேஜோ பலமும் பலமா போச்சு, ஒன்னும் இல்லாம போயிட்டு. அதுவும் எதனால, ஏகேன பிரம்ம தண்டேன சர்வாஸ்தராணி ஹதானிமே, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஒரு பிரம்ம தண்டத்துக்கு இவ்வளவு சக்தியா? சரி மறுபடியும் தபஸ் பண்ணு சிவபெருமானுக்கு, பிரம்மஜானியா ஆகணும்னு தபஸ் பண்ற. உடனே பிரம்மஜானியா ஆறதுக்கு பார்க்கிறார், தபஸ் பண்றார். எப்படியாவது தடுக்கணுமே. துண்ணன மாற்றார் தம்மை தொலைத்தவர் நாங்கை மேய, கண்ணனே காவலம் தன் பாடியாய் கலைகண்ணியே. ஹம்சந்தேஷ் இது வந்து பிரிய திருமொழி. சம்ஸ்கிருத சந்தேஷ்ல சுவாமி தேசிகன் சொல்றார், இச்சா மாத்ரா ஜகத் அபரதாசம் அபரதாசம் விதாத்தும் க்ஷமானாம் இக்ஷ்வாகூணாம் பிரகிருதி மகதாம் ஈத்ருஷிம் பிரேக்ஷ்ய வேலாம். வைஷ்ணவாலால சேவிக்கப்பட்ட ஒரு பெருமை, அப்பேற்பட்ட காயத்ரி பலத்தோட இருக்கார் வசிஷ்டர். அந்த பலம் எனக்கு வேணும், பிரம்ம ரிஷியா இருந்தா தான் அது முடியும். அதனால பிரம்ம ரிஷியா நான் மாறியே தீர்வன். இதுல பார்த்தால் நடுவுல வசிஷ்டர் இடத்துல சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய திரிசங்கூன்னு ஒரு மகாராஜன், இக்ஷ்வாகு வம்சத்து மகாராஜன், அவன் போய் கேட்கிறான், நான்யத்ர மரணாத்து பயம், எனக்கு மரணம்னா பயம் சுவாமி, சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும். சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போக முடியாதுப்பா, மரணம் அடைஞ்சால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், முடியாத காரியத்தை கேட்காதுன்றார் வசிஷ்டர். அப்போ நேர விஸ்வாமித்திரிட்ட போய் கேக்குற, வசிஷ்டர் முடியாதுன்னாரோ இல்லையோ நான் நிறைவேற்றி காட்டுறேன்றார் விஸ்வாமித்திரர். அப்போ இதுவரையில் பண்ண தப்போ பலத்தை வைத்துக் கொண்டு திரிசங்குக்குன்னு தனியா ஒரு சொர்க்கத்தை நியமிச்சு காட்டுறார். மொத்த தப்போ பலமும் போச்சு. தெய்வமேவ பலம் மன்னிய பௌருஷம் துணிரர்த்தகம், எல்லாத்தையும் இழந்துட்டார், மொத்தம் போச்சு. மொத்தத்தையும் கோபத்துல எல்லாத்தையும், வசித்தர் மேல இருந்த கோபத்துல எல்லாத்தையும் இழந்துட்டார். அதுவும் எப்படின்னு கேட்டாராம், எல்லாரும் வந்து சொன்னாலாம், எல்லா ரிஷிகளும் வந்து பிரார்த்திச்சாலாம், அதுவும் அந்த திரிசங்குவ சண்டாளராக கடவுதுன்னு சொல்லி சபிச்சாலாம், அந்த அளவுக்கு ஒரு கோபம். இந்த மாதிரியான கோபம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டான். க்ஷத்ரியன் பிராமணன் தான் யாகம் பண்ணி வைக்க முடியும், க்ஷத்ரியன் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? அப்படி க்ஷத்ரியன் யாகம் பண்றதுக்காக நியமிச்சபடினால அவன் சண்டாளனாக போக வேண்டியதுன்னு இது பண்ணிட்டான். அடுத்தது இதுல மொத்த தபஸையும் இழந்தார். மறுபடியும் அம்பரீஷன்றவன் யாகம் பண்றான், அவன் ஒரு ராஜா, யாக பசுவை இந்திரன் அபகரிச்சுட்டு போயிட்டான், அதுக்கு பதிலா ஒரு நரபலி கொடுக்கணும், நர பசுவை யூபத்தம்பத்துல கட்டி வச்சு பலி கொடுக்கணும்னா. இதுல விஸ்வாமித்திரருடைய மருமான் சுனஸ்தேவன் பேரு, ருச்சிகர்னு ஒருத்தர், அவருக்கு மூணு பிள்ளை, அதுல இரண்டாவது ஆள் வந்து சுனஸ்தேபன். அவன் மாமா விஸ்வாமித்திரர் வந்து பார்க்கிறான், இந்த மாதிரி அம்பரீஷ சக்கரவர்த்தி யாகம் பண்ணார், அதுல பசு இந்திரன் கொண்டு போயிட்டான், அதனால என்ன நரபலி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான். பெரிய பிள்ளைதான் வேணும்னு அப்பா சொல்றார், சின்ன கடைசி பிள்ளைதான் வேணும்னு அம்மா சொல்லிட்டா நடுவுல நான் இப்படியே நின்று இருக்கிறேன். ஏன்னா மனுஸ்மிருத்தியில சொல்லிருக்கு, ஜேஷ்டேவது கிருண்ணியாத் பித்திரியம் தனம் அசேஷதா சயேவ தர்மஜ புத்திரா இத்தரே காமஜா ஸ்மிருதாகனு சொல்லிருக்கு, அதனால வேற வழி இல்லைன்னு. அப்படியா பார்த்தார், அவ்வளவுதானே, நான் உனக்கு ரெண்டு ருக்கு சொல்லித்தரேன், அந்த ரெண்டு ருக்க சொல்லு, உன்னை எந்த தேவர்களும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. மொத்த சக்தியும் இழந்து அந்த குழந்தைக்கு ரெண்டு இருக்கு, சுனசேபனுக்கு ரெண்டு இருக்கு சொல்லி வச்சார், மொத்த தப்போ சக்தியும் போயிடுச்சு. இது என்னடா தொல்ல போய் தொல்லையா போயிடுச்சு, இங்க இருந்தா தானே இந்த கஷ்டம் எல்லாம் சொல்லிட்டு மேற்கு பக்கமாக எங்கேயோ தபஸ் பண்ணி போறதா வால்மீகி சொல்ற. அங்க போய் பார்த்தால் புஷ்கர கஷேத்திரத்துல கோரமான தபஸ் பண்ற, பயங்கரமா கோரமான தபஸ் பண்றார் புஷ்கர கஷேத்திரத்துல. அங்க பார்த்தான் இந்திரன் மேனகை அனுப்பிச்சு வைக்கிறான், மேனகை அனுப்பி வச்ச மேனகை அங்க வந்து பரதநாட்டியம் ஆடுற, பட்சிகள்லாம் சப்திக்கிறது, குயில்லாம் கூவுறது, ஹம்ச பட்சி எல்லாம் துவனிக்கிறது. ஆசிரமத்துக்கு எதிர வந்து மேனகை ஆனவள் பரதநாட்டியம் பண்றாள். பார்த்தார் விஸ்வாமித்திர, பார்த்த க்ஷண மாத்திரத்துல அவருக்கு மேனகை மேல ஆசை வந்துருத்து. சாகுந்தலத்துல ரொம்ப பிரமாதமா சொல்றான் காளிதாசன், கூட்டுனு போயிட்டார், உள்ள கூட்டுன்னு போயிட்டார், சகுந்தலை பிறந்துட்டா 10 வருஷ காலம் மேனகையோட குத்தனம் பண்ற. சுவாமி தேசிகன் சொல்றாரு, குவல குவல எனயனாம் கூணிதே லோகனா லோச்சனாஸ்திரே சரணயதி விவேகா காந்திசம் காந்திசீகாம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய அஸ்திரம் வச்சிருக்கான் மேனக, அந்த அஸ்திரத்தை போட்டா. விழியல்லால் வேலில்லை விண்ணின் மாதர் மேனியல்லால் வில்லில்லை மீனவர்க்கு, அப்படிப்பட்ட ஒரு அஸ்திரம் வச்சிருக்காளாம் கையில. அப்ப ஏற்பட்ட அஸ்திரம் விஸ்வாமித்திரர் நோக்கி போட்டா. பரமபத சோபானத்துல சுவாமி தேசிகன் சொல்றாரு இந்த விஷயத்த, மொழி அல்லாமல் அமுதில்லை என்று முன்னாள் முத்தி வழி முனிதடைந்த மோகம் தீர்ந்தோம், கழியல்லால் கடல் இல்லை என்பார் போல காரியமே காரணம் என்று உரைப்பார் காட்டும் வழியல்லா வழியெல்லாம் கடந்தோம் மற்றும் வானேர வழி கண்டோம் மகிழ்ந்துட்டோமே. ஆனா மேனகையினுடைய கட்டாட்சம் பட்ட மாத்திரத்துல எல்லாத்தையும் இழந்து 10 வருஷ காலம் கொடுத்தனும் பண்ணான். மொத்தத்தையும் இழந்தார் சகுந்தலையை பெற்றெடுத்தார். சரி இதுவும் போச்சேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் ரொம்ப அனுப்பிச்சு வைத்தாலும், என்ன பிரமிக்க வைக்கிறதுக்கு நீ வந்தியா மேனகையினுடைய கதைக்கு அப்புறம் ரொம்ப வரா. இந்திரன் மறுபடியும் தபஸ் பண்றார், அங்க பார்த்தால் ரொம்ப அனுப்பிச்சு வைக்கிறான். சரி புரிஞ்சுட்டார் இப்போ விஸ்வாமித்திரர், சைலி பவேதி சப்துவான், நீ கல்லா போ அப்படின்னு சபிச்சுட்டார் ரம்பைய. அங்கேருந்து பார்த்தா தேவேந்திரன் இவரை எப்படியாவது தபஸ நிறுத்தி ஆகணும் சொல்லிட்டு கோரமான தபஸ் பண்றார், ரொம்ப பசி. 1000 வருஷம் பட்டினி இருந்த வாளுக்கு எப்படி ஒரு பிரசாதம் கிடைச்சா எப்படி தேவையோ அந்த மாதிரியான ஒரு பசி அவருக்கு. இந்திரோ த்விஜாதி பூத்வாஹி சித்தம் அன்னம் அயாச்சத, மாத்தியானியம் பண்ணிட்டு வரார், பாரணைக்கு உட்கார்ந்துக்கிறார். வரும்போது பார்த்தா இவன் பிராமண வேஷம் போட்டுக்கொண்டு இந்திரன் வந்து கேட்கறானா. இந்திரன் கேட்ட உடனே ஐயா பசிக்கிறதுன்றான். அப்பதான் 1000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு எடுத்து வாயில சாத்த வைக்கும் போது ஐயா பசிக்கிறதுன்னா நமக்கு எப்படி கோபம் வரும், அந்த அளவுக்கு கோபம் வரணும் விஸ்வாமித்திரருக்கு. ஆனா கோபமே வரல, கொடுத்துட்டார் மொத்தத்தையும். அப்ப பார்த்தா உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டா, தேவர்கள்லாம் வந்து ஓடி வந்துட்டாராம், 33 கோடி தேவர்கள், பிரம்மா வந்துட்டாராம், சிவன் வந்துட்டாராம், விஷ்ணு வந்துட்டாராம், விஷ்ணு மாத்திரம் வரல மத்தவாள்லாம் வந்துட்டா. பிரம்ம ரிஷே ஸ்வாகதம் தேஸ்து தபசா சுதோஷிதா பிராமண்யம் தபசா தபசோக்ரேண பிராப்தவாத் அசி கௌஷிக. ஏ கௌஷிகா, நீ பிராமண்யத்தை அடைஞ்சி நீ பிரம்மரிஷி ஆயிட்ட அப்படின்னு எல்லாரும், நீ எல்லாம் சொல்லாதே, சொல்ல வேண்டியும் சொல்லிட்டோம்னா. பிராமண்யம் எதிமே பிராப்தம் தீர்க்கமாயுஸ்ததை வச்ச ஓங்காரோ தவசத்காரா வேதாச்ச வரையந்து மாம் பிரம்மபுத்திரோ வசித்தோமாம் ஏவம் வரத்து தேவதா. நீங்கள்லாம் சொல்றாதீங்கோ, பிரம்மபுத்திர வசிட்டர் சொல்லிட்டோம் இந்த விஷயத்த. உன்னே வசிட்டர்கிட்ட போய் எல்லாரும் பிரார்த்திச்சாலும் வசிட்ட சொன்னா புராணத்துல சொல்றது பிரம்ம ரிஷித்துவம் நசந்தேகான்னு சொன்னாங்க. ஏவம் வால்மீகி ராமாயணத்தை சொல்றது ஏவம் அஸ்துவிதி சாப்ரவீத், அப்படியே ஆகட்டும் என்று விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரரை பார்த்து நீர் பிரம்ம ரிஷி அப்படின்றத வசிட்டர் ஒத்துண்டதாக வால்மீகி ராமாயணத்துல சொல்றது. ஏவம் தூ அனையன பிராமண்யம் பிராப்தம் ராம மகாத்மனா ஏச ராமமுனி சிரேட்ட ஏச விக்கிரவான் ஸ்தபாம். ராமா, இவரால பிராமண்யமானது இப்படி அடையப்பட்டது. பிரம்ம ரிஷி இவர், நீ ராஜ ரிஷியை பார்த்திருப்ப, பிரம்ம ரிஷியை பார்த்திருப்ப தனித்தனியாக. உங்க அப்பா ராஜ ரிஷி தசரதன், உங்க குல குருவான வசிஷ்டர் பிரம்ம ரிஷி, ஆனால் ரெண்டும் சேர்ந்ததாக இவர் இருக்கார். அப்பேற்பட்டவர் உனக்கு சிரேச கொடுக்கறதுக்காக உன்னை அழைச்சுட்டு வந்திருக்கார் ராமா, நீ சகல சௌபாகியங்களோடு இருக்க வேண்டியது அப்படின்னு சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய கதைய சொன்னாராம். அந்த கதை இந்த சூர்ணிகைகள்னால சொல்லப்படுறதாக சுவாமி தேசிகன் விளக்குறார். தாசன் நாளைக்கு பார்ப்போம்.